ശ്രീമാൻവേക്കീവാസരംഗ പരകാലമണിത്രയാത്ത ലക്ഷ്മാർത്ഥരക്ഷണയതിന്റെ യുഗാഗമാന്തം ആചാര്യഭക്തി പരിപൂതമനർജ്ജശീലം ഗോപാലദേശികമണിം ഗുരുമാശ്രയാമഹ ശ്രീകൃഷ്ണ ബ്രഹ്മതന്ത്രോത്തമ ഗുരുകരുണാവർത്തതക്രാംഗഭാഷ്യം വൈരാഗ്യാചാരവാർദ്ധോ വരദപദമുഖേ ലക്ഷ്മണേന സ്തപാരം ശ്രീവാഗീശാത്തതുര്യം ഷഡരപ്പിഗതിരാദ്വേദചൂടാർഗ്യമൂർത്തിം നൂതനം ശ്രീരംഗനാഥം കലിമദനഗുരും ബ്രഹ്മതന്ത്രം ശ്രയാമഹ നവ്യശ്രീരംഗനാഥാധ്യാനധ്യാത്മഗ്രന്ഥബോധകാൻ പൂർവാചാര്യാനഹം വന്ദേ പ്രണമ്പ്ര മനസാ സദാ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാദ്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവദ്യോ മേ സന്നിധത്താം ശ്രിയ സന്നിധത്താം സദാ ഹൃദയ ആശമുജോ പരമെന്നാണ് പ്രായപ്രപതനേ പുംസാം പൗനഃപുണ്യം നിവാരയന്ന് ഹസ്തശ്രീരംഗവർത്തുർമാം അഭയമുദ്രിത ഉല്ലാസ പല്ലവിത പാലിത സപ്തലോകീ നിർവാഹകോരകിതനേമ കടാക്ഷലീലാം ശ്രീരംഗഹർമ്യദള മംഗള ദീപരേഖാം ശ്രീരംഗരാജമഹിഷീം ശ്രിയമാശ്രയാമഹ ശിരണ്ണുതോപ്പിൽ ത്രിവേങ്കടമുടയാൻ പാറണ്ണ സന്ന പഴമൊഴിയിൽ ഓറൊന്നുതാനേ അമയാതോ താരണയിൽ വാഴ്വാർക്ക് ആണേറം കോമളവും വാഴ്വ് തത്വങ്ങളെല്ലാം തഹവാൽ അറിവിത്ത് മുത്തി വഴി തന്താർ മൊയ്കളെ അത്തിപത്തിൽ ആറാം അമുതമായത്തിൽ എന്നുരത്താർ താറമുതലാ ഓതിവിത്താർ താം തത്വമാതൃകൈ அப்படிங்கிற ரகசியத்தை பார்த்துருக்கோம். அதுல மூணு விதமான தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சேதன தத்துவம், அச்சேதன தத்துவம். அதுல ஈஸ்வர தத்துவ விஷயமான ஆழ்வாருடைய சீசுக்திகள்லாம் எடுத்து சொன்னார். அதுல ஈஸ்வர தத்துவம் பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்னு ஐந்து அவஸ்தைகளை உடையதா இருக்கு அப்படின்னார். இப்படி ஈஸ்வர தத்துவத்தினுடையதான சொரூபாதிகளை தெரிஞ்சின்றவன் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்கிறபடியே சலக்ஷிக்கு சலக்ஷ்மீகமாக இப்பரத்தத்தை கண்டவன் மற்றோர் திருவில்லா புது தெய்வம் தேரான். மூணாம் திருவந்தாதியில திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ மறுக்கண் அணிநரமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பார் என்று அப்படின்னு பேயாழ்வார் சாதிக்கிறார். அது போல இப்படி எம்பெருமான சலக்ஷ்மீகமாக பிராட்டி விசிஷ்டனாக எம்பெருமான எவன் தெரிஞ்சிருந்தானோ அவன் திருவில்லா தேவர துரீஸ்வராள் வாசல்ல போய் நிற்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். இனிமே சேதன தத்துவம் சொல்லணும். இப்படி சுடர்மிகு சுருதியில் உடனான ஷியப்பதிக்கு சுடர்மிகு சுருதியில் உடன் இந்த எம்பெருமானுக்கு சாஸ்திரயோனி அப்படின்னு பேர். சாஸ்திரயோனிஹி அப்படின்னா சாஸ்திரம் எஸ்ய யோனிஹி பிரமாணம் சாஸ்திரயோனிஹி. சாஸ்திரத்தினாலதான் எம்பெருமானை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர வேறொரு பிரமாணங்களாலே தெரிஞ்சுக்க முடியாது. இதுல நையாயிக்கர்கள் அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொன்னான். ஏன்னா ஜெகத்து காரியமா இருக்கிறதுனால இந்த காரியத்துக்கு ஒரு காரணம் வேண்டும், அந்த காரணமாக பரமாத்மாவை சொல்லலாமே, அதனால ஈஸ்வரன் அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாமேன்னு சொன்னா சொல்லலாம். ஆனா அது பூர்ணமாக சொன்னதாக ஆகாது. ஏகதேசமா சொல்ற மாதிரி அப்ப காரணத்தை ஊகிச்சு சொன்னோம்னா, அனுமானத்தினால சொன்னோம்னா, இந்த ஜெகத்துக்கு ஈஸ்வரன் நிமித்தம்னு கிடைக்கும். எப்படி பானைக்கு குயவனவன் நிமித்த காரணமா இருக்கானோ அது மாதிரி ஈஸ்வரன் நிமித்தம்னு கிடைக்குமே தவிர உபாதானம்னு கிடைக்காது. அதனால உபாதானம்ங்கிறது கிடைக்கிறது ஸ்ருதினாலதான் கிடைக்கிறது. அதனால ஸ்ருதியாலதான் பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆழ்வார் சுடர்மிகு சுருதின்னு சாதிச்சார். சுடர் அதுக்கு என்ன சுருதி, சுருதிக்கு சுருதிக்கு என்ன சுடர்னா அபாத. அந்த ஆறாயிரப்படியில பிள்ளான் வியாக்கியானத்துல அபாதித பிரமாணமான ஸ்ருதி ஸ்மிருதிகளில் உடன் அப்படின்னு சாதிச்சிருக்க. அபாதித பிரமாணம்னா வேறொரு பிரமாணங்களால இது இல்லைன்னு அபலாபம் பண்ண முடியாதபடி இருக்கக்கூடிய பிரமாணம் தான் வேதம், வேதங்கள்லாம், ஸ்ருதியும் ஸ்மிருதியும். அதான் இங்க ஆழ்வாருடைய சீசக்தி எடுத்து உதாகரிச்சிருக்கா. இந்த எம்பெருமான் இப்படி சுடர்மிகு சுருதிகுரனான சேப்பதிக்கு சரீரம் என்று பிரமாண சித்தமான அவரத்ரவியம், சேதனம் என்றும் அசேதனம் என்றும் இரண்டு வகையா இருக்கும். இப்படி எம்பெருமானுக்கு சரீரம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது ரெண்டு தத்துவங்கள். ஒண்ணு இந்த தத்துவத்துக்கு அவர தத்துவம்னு பேரு. இந்த அவர தத்துவம் ரெண்டு விதம், ஒன்னு சேதன தத்துவம்னு ஒண்ணு, சேதன அவர தத்துவம், அசேதன அவர தத்துவம். இந்த அசேதன அவர தத்துவமும் சேதன அவர தத்துவமும் பரதத்துவத்துக்கு சரீரமா இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. எங்க அப்படின்னா பிருஹதாரண்யக உபநிஷத்துல, அதாவது சுக்ல யஜுர்வேதத்துல காண்ப பாடம், மாத்யந்தின பாடம்னு ரெண்டு பாடம் இருக்கு. அதுல ரெண்டு பாடத்திலையும் அந்தர்யாமி பிராமணம்னு ஒரு பிராமணம் இருக்கு. இந்த அந்தர்யாமி பிராமணத்துல ஆத்மதிஷ்டன்னு எஸ் ஆத்மா சரீரம், எம் ஆத்மான வேதா எஸ் ஆத்மா சரீரம், எம் ஆத்மானம் அந்தரோ எமயதி சத ஆத்மா அந்தர்யாமியமிருதா அப்படின்னு காண்ப பாடத்துல இருக்கு. மாத்யந்தின பாடத்துல யோ விஞ்ஞானே திஷ்டன்னு எஸ் விஞ்ஞானம் சரீரம் எஸ் எம் விஞ்ஞானம் ந வேதா சத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தான் இருக்கு. ஆத்ம ஆத்ம பரியாயமாக ஆத்மசப்தத்துக்கு சினானிமாக விஞ்ஞான சப்தத்தை படிச்சிருக்கு. இப்படி பிருஹதாரண்யக உபநிஷத்தினால இந்த ஆத்மாவானது பரமாத்மாவுக்கு சரீரம் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. எஸ் ஆத்மா சரீரம் அப்படின்னு ஸ்பஷ்டமா உபநிஷ வாக்கியம், வேத வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தினால இந்த ஆத்மாவானது பகவானுக்கு சரீரம் அப்படிங்கறது கிடைக்கும். இந்த ஜெகத் சர்வமும் எம்பெருமானுக்கு சரீரம்னு அபாதித பிரமாணமான வேதத்துல இருக்கு அப்படிங்கறத ஆழ்வார் சாதிச்சார். இந்த ஆத்மா சரீரம் அவர தத்துவங்கள் ரெண்டுமே, சேதன தத்துவங்கள் என்ன, சேதன அவர தத்துவம், அச்சேதன அவர தத்துவம், இது ரெண்டுமே எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு அப்படிங்கறத சொன்னார். இந்த சேதன அவர தத்துவமானது இது சொரூபத்தினாலேயும் குணத்தினாலேயும் எம்பெருமானுக்கு கட்டுண்டு இருக்கு. இந்த சேதன தத்துவம் எப்படி இருக்கு, நிலத்துல தைலம் போல அதிசூக்மமாய், எப்படி சுயம் பிரகாசமாய் அதிசூக்மமாய் குணத்ரயரகிதமாய். இதுக்கு இருக்கக்கூடிய குணங்கள், ஆத்மாவுக்கு இருக்கக்கூடியதான குணங்கள் எப்படின்னா தில தைலவது தாரு வண்ணிவது. பாஷ்யகாரம் கத்தியத்துல இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு சாதிக்க, சில தைலவது அது ஏழாவது வேற்றுமை சப்தமி விபக்தி சொல்றச்சே மூணு விதமான சப்தமி உண்டு, விஷய சப்தமி, அதிகரண சப்தமி, அபிவ்யஞ்சக சப்தமின்னு பேர். அதுல அபிவ்யஞ்சகத்தம் எல்லா இடத்துலயும் பரவிடும். எள்ளுல என்ன எந்த இடத்துல இருக்கு, எள்ளோட நுனியில இருக்கா அடிபாகத்துல இருக்கான்னு கேட்டா எள்ளு பூர்த்தியா என்ன எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த ஆத்ம தத்துவம் பூர்த்தியா பகவான் பரவி இருக்கும். சில தைலம் அது அப்படின்னு பாஷ்யக்காரன் அது திருஷ்டாந்தம் சொன்னார். சிலேஷு தைலம் அப்படிங்கிறதுலாம் இப்படி இந்த ஆத்மாவுக்கு பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கா. அப்படி இருக்கக்கூடியதான ஆத்மாவுக்கு கண்ட கேட்டுட்டு மோந்துண்டுடலும் ஐங்கருவிய கண்ட இன்பம். இந்த ஆத்மா சேதன அச்சேதன விலக்ஷணனா இருக்கான். எப்படி இருக்கான்னா அளவந்தா சம்வித் சித்தின்னு ஒரு கிரந்தம் பண்ணார். அந்த சம்வித் சித்தி ஆத்ம சித்தின்னு ஒரு கிரந்தம், சித்தித்ரயம்னு மூணு சித்தியில் சாதிச்சா அதுல ஆத்ம சித்தியில ஒரு ஸ்லோகம் வருது. தேக இந்திரிய மன பிராண தீப்யா அந்யா அனன்ய சாதனா அப்படின்னு ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறச்சு இந்த உடம்பை காட்டிலும் இந்திரியங்களை காட்டிலும் இந்திரியங்களுக்கு சுவாமியான மனசை காட்டிலும் புத்தியை காட்டிலும் பிராணனை காட்டிலும் ஆத்மா வேறானவன் அப்படின்னு அளவுதான் சாதிச்சிருக்க. இதுதான் அழ்வார் கண்டு கேட்டு மோந்துண்டுடலும் ஐங்கருவி கண்ட இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரியம், இந்திரியங்களுக்கு விஷயம், இந்திரியத்தினாலே உண்டாகக்கூடியதான ஞானம், இதெல்லாம் காட்டு வேறானவன இந்த ஆத்ம வஸ்து இருந்ததுக்காக ஆழ்வாருடைய இந்த சீசுக்திய, நம்மாழ்வாருடைய சீசுக்தியை எடுத்து உதாரணத்திற்கார் தேசிகன். கண்டு கேட்டுட்டு மூந்துண்டுள்ளும் ஐங்கருவிகளுக்கும் விஷயம் அன்னைக்கே இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு. இந்த ஆத்மஸ்வரூபமானது ரெண்டு விதமா இருக்கு, பந்தரன்னும் பந்தரகிதரன்னும் இரண்டு வகையா இருக்கும். கட்டுண்டவன் சிலர், கட்டுண்டா கட்டில்லாதவன் சிலர். கட்டில்லாதவர்கள் பந்தரகிதர் ரெண்டு பேர், முக்தர் நித்தியர்னு ரெண்டு பேர். நித்தியங்கிறது ஒரு காலத்திலேயும் கட்டுப்படாத கட்டு இல்லாதவர்கள். முக்தங்கிறவன் பூர்வ அவஸ்தையில கட்டு உண்டவனாய் உபாயம் பண்ணதுனாலே கட்டற்றவனாக இருக்கக்கூடியவனுக்கு முக்தன்னு பேரு. இந்த சம்சாரத்திலேயே பிறப்பிறப்புக்கு ஆஸ்பதமா இருக்கக்கூடியவனுக்கு பக்தன்னு பேர். அதுல இந்த பத்த சேதரன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, பல செய்வினை வங்கை என்றால் தென்னமழுந்த கட்டுண்டு பெருந்தையொருடும்பையில் பிறந்து மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து மண்ணாய் நீ எருகால் மஞ்சுளாவும் ஆகாசமுமாய் உன்னாராக்கையின் வழியுழன்னு நானாவித நரகம் புகும் பாவம் செய்து சூழ்நகந்தாழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழிலே பொய் நின்ன நாணமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நேர்மை என்னும்படி தான் உரு கொடுத்து தன்னுரு கெடுத்து வேற்றுரு கொண்டு ஆவாரார் துணையென்ன அறநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பெருவிக் கடலுள் நின்று துளங்குகின்ற சேதனரு. இந்த சேதன தத்துவத்துல பத்த சேதனன் எப்படி இருக்காங்கிறதுக்கு ஆழ்வார் என்னென்ன சீசுக்திகள் சொன்னாரோ அத்தனையும் சங்கலனம் பண்ணி ஒரே ஒரு சூழ்நிலை சாதிச்சார். இவன் எப்படிப்பட்டவனா இருக்கான், பல செய்வினை வன்கையிற்றால் உன்னை மறைய மறைந்து என்னை போற வைத்தாய் புறமேனு நம்மாழ்வார் சாதிச்சார். இந்த நான் செய்ய மண் கயிற கொண்டு இந்த புண்ணு இந்த சரீரத்துல தோல்ங்கிற புண்ணு கயத்தை போட்டு கட்டியிருக்கேன், இல்லாடி இந்த சரீரத்தை வெறும் புண்ணா இருந்ததுன்னா இந்த சரீரத்தை என்னால பாத்துக்க முடியுமா, வெறும் இந்த தோல் உண்டி மேல இல்ல போத்தல அப்படின்னா என்னால என் சரீரத்தை என்னாலே பாத்துக்க முடியாது. பல செய்வினை வன்கையிற்றால் இந்த புண்ணை என்ன பண்ணிருக்க, மறைய வரிந்து இல்ல இருக்கக்கூடிய புண்ணு தெரியாதபடி இதை மறைச்சு போத்திருக்க. போத்திட்டு என்ன பண்ண, என்னை போற வைத்தா இப்புறமே என்ன என்னிடத்துல இருக்காத போய் இந்த சம்சாரத்தை போய் திண்டாடுன்னு தொத்தி விட்டார். இப்படின்னு ஆழ்வார் சொன்னார், தின்னம் அழுந்த கட்டி கெட்டியா அறுக்க முடியாதபடி கட்டினார். எப்படி கட்டினார்னா, இந்த கட்டை அவுக்கலாமான்னா நம்மளால அழுக்க போறார். எப்படி அழுக்க போகாதுன்னா, நமக்கு சாதாரணமா ஒரு தூக்கணாங்குருவி கட்டின கட்டு நம்மால் அழுக்க போகாதுன்னு ஆழ்வான் சாதிப்பான். தூக்கணாங்குருவி பிணைத்த பிணை, தூக்கணாங்குருவி கூடு கட்டும், அது கட்டின அந்த கூட்டை நம்மளால ஒழுங்கா சிக்கல் இல்லாம பிரிக்க தெரியுமோ, அதுவே நமக்கு பிரிக்க தெரியலையே இந்த சம்சார கட்டை எப்படி பிரிச்சுக்க போறோம். ஒரு தூக்கணாங்குருவி பிணைத்த பிணை நம்மால் அவிழ்க்க போகாதுரே, அவன் கால் கட்டியரே அவிழ்க்க வேணும். நாம் அவிழ்த்துக்கலாம், நம்மளுடைய கட்டை அவிழ்த்துக்கலாம், பல செய்வனை வன்கையிற்ற தின்னம் அழுந்த கட்டி இருந்தா கூட அவிழ்த்துக்க முடியும். அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அவன் கால் கட்டியிலே அவிழ்க்க வேணும். அவன் கால் நீ கெட்டியா புடிச்சிருந்தோம்னா இந்த சம்சாரங்கிற கயிறு தானா அழுந்து ஓம் பிரயத்தனத்தால் அவிழ்க்க முடியாது. அதனால பெருந்துயர் இடும்பையில் பிறந்து, பெருந்துயர் இடும்பையில திருவங்கையாடும். இந்த சம்சாரமானது துக்கமே வடிவான சம்சாரம். சுகம்னு நினைக்கிறோமே, அந்த சுகத்துக்கு எவ்வளவு துக்கப்பட வேண்டியது, சுகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்காக பிரயாசப்படுறச்சு எவ்வளவு துக்கங்கள் அனுபவிக்கிறது. அந்த சுகம் கிடைச்சுடுத்துனா ஐயோ சுகம் நம்மளை விட்டு போயிட போறதேங்கிற துக்கம் ஏற்படும். துக்க சுகம் இருக்கிற காலத்துல அதனால சுகத்தை கூட ஒழுங்கா நம்மளால அனுபவிக்க முடிஞ்ச லோகத்துல, அப்படியே சுகத்தை அனுபவிச்சு முடிச்சுட்டாலும் சுகம் நம்மளை விட்டு போயிடுதேங்கிற துக்கம். அப்ப சுகம் வரத்துக்கு முன்னாடியும் துக்கம், சுகானுபவ வேலையிலையும் துக்கம், சுகம் விட்டு போயிடுத்துனாலும் துக்கம். அப்ப இந்த சுகத்தை போய் சுகம்னு சொல்ல முடியுமோ, எல்லா இடத்துலயும் துக்கம் தானே இருக்கு. அதனால ஆழ்வார் பெருந்துயர் அப்படின்னா, பெருந்துயர் இல்ல பெருந்துயர் இடும்பை அப்படின்னா, பெருந்துயர் இடும்பை பிறந்து மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து மற்றோ தெய்வம் பாடியாடி பணிந்து. அப்ப மாறி மாறி பல பிறப்பு, எவ்வளவு எத்தனை எத்தனை ஜென்மாக்கள் எத்தனை எத்தனை பிறவி எடுத்திருக்கும். மண்ணாய் நீர் அறிகால் மஞ்சளாவும் ஆகாசமுமாய் உண்ணாராக்கையின் வழி உழன்று, எத்தனையோ தருவா இருந்து இந்த சரீரத்துல என்ன சரீரம் எடுத்தோனோ அந்த சரீரத்துக்கு அனுகுணமான விஷயங்களை சுகமாயும் அதுக்கு அனுகுணமான விஷயங்களை துக்கமாயும் பிரமிச்சு, இத சுகம்னு பிரமிச்சு இத துக்கம்னு பிரமிச்சு லோகத்துல நாம் மனுஷனா இருக்கோம். மனுஷனுக்கு சில விஷயம் சுகமா இருக்கும், சில விஷயம் துக்கமா இருக்கும். இதே பண்ணிக்கு சில விஷயம் சுகமா இருக்கும், சில விஷயம் துக்கமா இருக்கும். அப்ப பண்ணி சரீரத்திற்குரிய ஆத்மாவுக்கு அது போக்கியமா இருக்கு, நம்மளுடைய அமேத்தியம் போக்கியமா இருக்கு, நமக்கு அது அமேத்தியமா இருக்கு. அப்ப இந்த சரீரத்தினால இது சில விஷயம் சுகமா தெரிகிறது, சில விஷயம் துக்கமா தெரிகிறது. உன்னாராக்கை வழியுழன்று நம்ம பண்றது என்ன பண்ண, நானே நானாவித நரகம் போகும் பாவம் செய்தேன், பாவம் செய்தேன், நானே செய்தேன், நரகம் புகும் பாவம் செய்தேன், நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். எத்தனை எத்தனை கருட புராணாதிகள்ல எத்தனை விதமான நரகம் சொல்லியிருக்கோ அத்தனை நரகத்திலையும் பர்மனண்டா ஸ்டே பண்றதுக்கு வேண்டியதான அத்தனை காரியத்தையும் பண்ண, அது இன்னொருத்த துணை கொண்டு பண்ணல, நானே பண்ண. அத்தனை நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் அப்படின்னு செய்து இந்த சம்சாரத்தை மாட்டிட்டு. இதனால என்ன விளைவுனா, சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த பெரும்பாள், நீ எங்க போய் தப்பிக்க முடியாது, நீ எல்லா இடத்துலயும் பரவீரு, வைகுண்ட பரியந்த எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடியதான் இந்த சம்சாரத்துக்குள்ள ஏதாவது இடத்த மாட்டின்தான் தீர்வன். பெரும்பாளிலே போய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும், நீ எவ்வளவு சந்தனம் பூசினா கூட, எவ்வளவு வாசன திரவியங்களை சரீரத்துல பூசினா கூட அழுக்கு உடம்பு அழுக்கு உடம்பு தான். அது வாசனை இது பூசினதுனால உனக்கு வாசனையான உடம்ப ஆயிடாது. ஏதோ பூசின காலத்துல கொஞ்சம் சுகந்தமா இருக்குமே தவிர எப்போதுமே இந்த சுகந்தம் அனுவர்த்திக்குமான்னு. ஆனா பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பும் இதெல்லாம் அடைஞ்சிருக்கக்கூடிய என்னென்ன நீர்மை என்னும்படியான தன்னுரு கொடுத்து வேற்றுரு கொண்டு தன்னுடைய யதார்த்தான சுரூபம் பகவத் சேகத்துவங்கிறதான சுரூபத்தை விட்டுட்டு தானே சுவாமிங்கிற புத்தி பண்ணிட்டு வேற்றுரு கொண்டு இருக்கக்கூடிய இப்ப என்ன பண்றான், ஆவாரா துணை என்ன அலனியில் கடலுள் அழுந்தும் நாவாய்வோ, உடஞ்ச படகுல இருக்கிறவன் எப்படி தத்தளிப்பானோ, சம்சார கடல் மத்திய கடல் நடுக்கடல்ல போய் படகு உடஞ்சு போயிடுச்சுனா எவ்வளவு தத்தளிப்பானோ அது மாதிரி இந்த சம்சாரிகள் இந்த சம்சாரத்துல தத்தளிச்சிருக்க. ஆவாரா துணை என்ன அலனீர் கடலுள் அழுந்தும் நாவாய்வோல், பிறவி கடலுள் தின்னு நான் துளங்க தேவார் கோலத்தடும் திருச்சக்கரம் சங்கினடும் ஆவாய் உண்டினடும் அப்படியே நடுமானானேன் ஆழ்வார் சந்திச்சா போல இந்த சரீரத்தை எடுத்துட்டு நம்ம இவ்வளவு திண்டாடி இருக்கக்கூடிய சேதன் இருக்கானே அவனுக்கு பத்தசேதனன்னு பேரு. இந்த பத்தசேதனனுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த கர்ம வைஷம் வைஷமியம் இவன் அவன் அவனுடைய சுகிருத விசேஷத்துக்கு அடியாக கர்ம வைஷமியம் அவனுக்கு இருக்கு. ஒருத்தனுக்கு சுகம் நல்லா ஞானவானா இருக்கான், ஒருத்தன் அடிமுட்டாளா இருக்கான், ஒருத்தன் கோட்டீஸ்வரனா இருக்கான், ஒருத்தன் தரித்திரனா இருக்கான், இவ்வளவு நின்னோன்னதிகள் ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் அவன் அவன் செஞ்சதான விதிவகை அடைய நின்றனர் அப்படின்னு ஆழ்வார் சொல்லுமா போல, அவன் அவனுடைய தலையெழுத்துக்கு அனுகுணமா அவன் பண்ண கர்மாவுக்கு சுகிருத துஷ்கிருதங்களுக்கு அனுகுணமாக சுகதுக்கங்களை அனுபவிச்சிருந்து இந்த லோகத்துல இருக்கக்கூடியவனுக்கு பத்த சேதன் பேர். பத்தரகிதர் முத்தரன்னும் நித்தியரன்னும் இரண்டு வகை. அந்த பத்தர இது வரலும் பத்த சேதனரை பத்தி சொன்னார். அவர தத்துவங்கள்ல முதல் அவர தத்துவமான சேதன அவர தத்துவம், அந்த சேதன அவர தத்துவம் ரெண்டாவது பிரிச்சிருக்கு. அது வந்து பத்தர பத்த சகிதர் பத்த ரஹிதர்னு, பத்தரா இருக்கக்கூடியவரை பத்தி இதை வந்து சாதிச்சார். பத்த ரஹிதரா இருக்கக்கூடியவர்கள் இருவர், ஒருத்தர் முக்தன் இன்னொருத்தர் நித்தியன். அதுல முக்தன் எப்படி இருப்பான்னு சொல்றார், எம்மா பாவி எற்கும் விதிவாய்க்கென்னு வாய்க்கும் கண்டீர் என்னும்படி நடுவே வந்து உயர் கொள்கின்ற நாதன் திருவருளாலே கருவுலே திருவுடையாரார் பீடகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து பாத விலச்சனை வைத்து ஞான கைதர யானே எந்தனதே என்கிற அகங்காரம் அமகாரங்களாகின படுங்குழியில் இன்னும் ஏறி ஒன்றொடியால் திருமகளும் திருமகள் சேர் மார்பனமே நிலநற்ப கண்ட சிதர் கண்டு ஐங்கருவி கண்ட இன்பம் தெளிவதை அளவில்லா சிற்றின்பம் ஒழித்து கலகன் மத்தன் நாகனமிக நம்பிரான் சரணே ஹரன் நமக்கண்ண திருநாரணந்தால் காலம்பர சிந்தித்து புகழொன்னல்ல அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்னும் அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேணும் என்னும் பொன்மா வல்வனை தொடர்களை முதலிருந்து மங்க ஒட்டன் மாமாயை மாயன் ஜெய்யேல் என்னை என்னும் படைத்து ஆக்கை விடும் பொழுது நீ பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டு தூறுகள் பாய அமரரோடு உயர் சென்ன மன்ன கடங்கதிரோன் மண்டலத்தின் அண்ணதுவுள் அன்னதோர் இல்லைய நூடு போய் இமையோர் வாழ் தனிமுட்டை கோட்டையினை கழித்து வாட்டாற்றான் பணிவகையே வானேரப்பற்று ஆண்மென்கள் வானகம் ஆழியான் தமரண்ண வாழங்கண் மடந்தையர் வாழ்த்த கொடியணி நடுமதில் கோபுரம் குறுகி வாசலில் வானவர் வைகுந்த தமர தமகம் யமதிடம் புகழ்ந்த விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதிகர் பதுகினில் பாங்கனில் பாதங்கள் கழுவ நிதியினர் சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் அறிவகமடந்தையர் ஏற்ற வந்தவர் எதிர்கொள்ள தம்மை புறத்து தன் தாருணை கீழ் கொள்ளுமப்பன் கொழுஞ்சோது உயரத்து கூட்டறிய திருவடிகள் கூட்ட அவன் தாருணைக்கு வாழ்ச்சி பெற்று அடியார்கள் குழாங்குடன் கூடி மாமணி மண்டபத்தில் அந்தவெல் பேரன்பு தடிகரான நித்திய சூரியர்களோடு நிறையொக்க விருந்து அனைத்துலகமுடைய அரவிந்த லோகனனை தினைத்தனையும் விடாதே அனுபவித்து ஒழிவில் காலமெல்லாம் முரணாய் மண்ணி வடிவிழா அடிமை செய்து வாழும்படி வீடு திருத்துவான் பக்கள் வீடு பெற்றவர்கள். இல்ல ஒரு வார்த்தை கூட தேசிய வார்த்தை இல்லை, எல்லாம் ஆழ்வாருடைய சீசுக்திகளாலேயே முக்த சுரூபத்தை சாதிச்சிட்டேன். இவ சந்தமிகு தமிழ் மறையோன்னு சும்மா சொல்ல முடியாது, ஏன்னா தேசியனுக்கு ஒன்னும் தெரியாது, பிரபந்தத்துல பிரவேசம் இல்லைங்கிறால இதெல்லாம் இந்த கிரந்தங்கள்லாம் பராமரிக்கம் பண்ணாதவா சொன்ன வார்த்தை எல்லாம். ஆச்சரியமா முக்தர்கள் யாருன்னு சொல்றார். இந்த முக்தர் யாரு? பத்தரகிதர்ல முதல்ல முக்தர். எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கின்ற வாக்கியம் கண்டீர். ஆழ்வார் சொன்னார், அம்மா நாழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் எம்மா பாவியர்க்கும் விரிவாய்க்கின்ற வாக்குங்கண்டீர் அப்படின்னு சார் திருவாய்மொழி அஞ்சாம் பத்துல. அவன் எங்க நான் எங்க, எம் மா பாவியர் எவ்வளவு பாவம் பண்ணா கூட அவனுக்கும் ஒரு கால விசேஷத்தினால பகவானுடைய சுகந்த விசேஷத்தினால அவனுக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு சார் சரல்யர். அது மாதிரி இவனுக்கும் சுகந்த விசேஷத்தினால என்னும்படி நடுவே வந்துய கொள்கின்றநாதனை தொடவே செய்து இழ ஆட்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையே. நடுவே வந்துய கொள்கின்ற நாம் சம்சாரத்துல திண்டாடிட்டு இருக்கக்கூடிய நடுகாலத்துல மத்தியத்திலேயே வந்து நமக்கு புத்தியை கொடுத்து நம்மளை ஒழிய கொள்ளக்கூடிய நாதன் அவனிடத்துல நாதன் திருவருளால கருவுடைய திருவுடையாராய் கர்ப்பஸ்ரீமானா இருக்கிறதுனாலதான் அவனுக்கு உபாயம் பண்ணணும் பிரபத்தி பண்ணணும்ங்கிற புத்தி ஏற்படுறது. பீதகவாடபிரானார் பிரமகுரு பிரமகுருவாகி வந்து பாத விளச்சினை வைத்து ஞான கைத கை தர எம்பெருவான் இவருக்கு பிரமகுருவா வந்து அவனுக்கு சக்கரத்தை உபதேசம் பண்ணி ஆச்சாரியனா இருந்து ஞான கைதா கால கழிவு செய்யலேன்னு சொல்லும்படியாக ஞான கையை கொடுத்து ஞானத்தை உபதேசம் பண்ணி யானே என்னதேன்னு இதனால இருந்த அகங்காரங்கள்லாம் போய் யானே நீ என் உடமையினேயே வானே ஏற்றும் வானவரேறேன்னு பண்ணும்படி ஆகி மங்க ஒட்டும் படுகுழியிலிருந்து அகங்கார அவகாரங்களாகிய படுகுழியிலிருந்து ஏழு. அப்ப எம்பெருமான் தார்த்த சமர்ப்பணம் பண்ணி இந்த சம்சாரங்கிற படுகுழியிலிருந்து ஏறி எம்பெருமான் அடைகிறான். எப்படிப்பட்ட எம்பெருமான் அடைகிறான்? ஒன்றொடையால் திருமகளும் திருமகள் சேர் மார்பனும் பெரிய பிராட்டியாரும் பெருமாளும் நித்தியவாசம் பண்ணக்கூடியதான வைகுண்டத்தை நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டு இந்த சம்சாரத்தரக்கூடியதான ஐங்கருவி கண்ட இன்பம் தெருவறிய அளவில்லா சிற்றின்பங்கள் எல்லாம் ஒழிச்சிடும். பஞ்சேந்திரியங்களுக்கு ஏற்படக்கூடிய அல்பமான அச்சனமான இன்பங்கள் எல்லாம் ஒழித்து கலகன் மத்தின்னு நாகனமிசான் நம்பிதான் சரணே சரண் நமக்கு என்று வேற அகதிகமாக எம்பெருமானுடைய திருவடிகளையே சரணமாக பத்தி திருநார் அணந்தால் காலம் வேற சிந்திக்க பெற்று ஒரு நாயகமாய் ஓட உணவுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் தேகையபானையர் பெருநாடுகான இம்மையிலே பிச்சைதான் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் வேற சிந்தித்துயமினோ அப்படின்னு சொல்லா கூட எம்பெருமானிடத்துல சரணாகதி சகாலத்துல பண்ணி புகழொன்னெல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு பெருமானிடத்துல அகதிகமாக சரணாகதி பண்ணார். அடைக்கலம் புகுந்தரன்னை அஞ்சல் என்ன வேணுமே அப்படின்னு பெருமானிடத்துல பிரார்த்திச்சு பொன்மா வல்மனை தொடர்களை முதலிருந்து மங்க ஒட்டன் மாமாயை மாயம் செய்யல் என்னைன்னு பெருமாளை வளைத்து எம்பெருமான பிடிச்சார் ஆழ்வர். பாவம் அப்படி எம்பெருமான பிடிக்கிற காலத்துல எனக்கு பேர்த்த ஆக்க விடும் பொழுது நீ இந்த சரீரம் விடக்கூடிய காலத்துல பாவம் எல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாயும்படி என்னுடைய பாம்பன்னா என்னிடத்துல பிடிக்காதபடி என்னை விட்டு விலகும்படி அமரரோடு உயர்வில் சென்று அமரர்கள் நித்திய சூரிகளாலே சத்தரிக்கப்பட்டு அமானவன் வந்து கரஸ்பரிகம் பண்ணி அழைச்சிட்டு போக மண்ண கடுங்கதிரோன் மண்டலத்து நன்னடவுள் அன்னதோறு இல்லிய நூலு போய் சூரிய மண்டலத்தை புலந்துன்னு மேல போறான். இப்படி போய் இமையோர் வாழ் தனிமுட்டை தனிமுட்டை கோட்டையினை கழித்து இந்த தேவலோகங்கள்லாம் தரிச்சு தாண்டி இந்த பிரகிருதி மண்டலத்தை தாண்டி போறோம். வாட்டாற்றான் பணிவகையே நான் வானே ரப்பத்து வாட்டாற்றானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக வைகுண்டத்தை அடைஞ்சு ஆண் பெண்கள் வானகம் ஆழியான் தமரன் வாழன்வன் மடந்தையர் வாழ்த்த நித்தியசூரிகள் எல்லாம் அப்சரஸ்திரிகள் எல்லாம் பிரம்மாலங்காரம் என்ன தமரன் வாழன் மடம் வாழ்த்த கொடிகளின் நெடுமதில் கோபுரம் குடுகி அந்த வைகுண்ட லோகத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி வாசலில் வானவர் வைகுண்ட தமர் எமதிடம் புகுதென்னு விதிவகை புகுந்து என்று நல்வேதையர் படுகனில் பாதங்கள் பாங்கனில் பாதங்கள் கழுவ இன்னும் முக்தாத்மாவுக்கு பிரம்மாலங்காரம் பண்ணி சத்காரம் பண்ணி அழிச்சுன்னு போக நிதியினர் சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதிமுக மடந்தையர் வயந்த வந்து எதிர்கொள்ள சதம் மாலாகத்தாக சதம் மஞ்சனகத்தாக சதம் சூர்ணகத்தாகனு உபநிஷத் சொல்லுமா போல அஸ்வரத்தைகள்லாம் வந்து பிரம்மாலங்காரம் பண்ணி அழிச்சுன்னு போக நன் தன்மை புலத்து தாளனுக்கு கொள்ளுமப்பன் கொழுஞ்சோது உயரத்து கூட்டறிய திருவடிகள் கூட்ட யாருக்கு அலம்பியமான திருவடிகளை எம்பெருமானுடைய திருவடிகளை அடைஞ்சு அவன் தாளனுக்கு வாழ்ச்சி பெற்று பெருமானிடத்துல போய் அவனுடைய கைங்கரியத்தை பெற்று அடியார்கள் குழான்களுடன் கூடி மாமனை மண்டபத்து அந்தமில் பேரின்ப தடியரான நித்தியசூரியரோட நிறைவுக்க இருந்து நித்தியசூரியர்களோட இருந்து அனைத்துலகமுடைய அரவிந்த லோசனனை தினைத்தனையும் விடாதே ஒரு கணம் கூட விடாதே எம்பெருமான அனுபவிச்சுட்டு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் முன்னே வழிவிழா அடிமை செய்த வாழும்படி இப்படி பண்ணும்படியா யாரு பண்ணான் திருத்தி வீடு திருத்துவான் பக்கல் எம்பெருமானிடத்துல உபாயத்தை பண்ணி அவனாலே அனுகிரகிக்கப்பட்டவனாய் இந்த சம்சார கழித்தவனுக்கு முக்தன்னு பேர். வீடு பெற்றவர்கள் நித்யராவா பரிபூர்ணமான சம்சார சம்பந்தமே இல்லாம இருக்கக்கூடியவர்கள் நித்தியர்கள். இவர்களுக்கு அனந்தகரோட விஸ்வக்ஷேனாதிகள்லாம் அந்த நித்தியர்களுக்கு இதுவா இருக்கா நித்தியர்களுடைய இத பரிஜனங்கள்லாம் இந்த நித்தியர்களா இருக்கா. அதனால இப்ப பத்த சேதனர்கள் முக்த சேதனர் அதுக்கு மேல சம்சார ரகிதர்ல பத்தர் முக்தர் நித்தியர்னு மூணு பேர். அதுல பத்த ஸ்வரூபம் எப்படி இருக்கு முக்த ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சாதிச்ச ஆழ்வாருடைய சீசுக்திகளை கொண்டு நித்திய சூரிகளை பத்தி சொன்னார். எம்பெருமானோட ஒரு காலம் பெரியாதே எம்பெருமானோட இருக்கக்கூடியவர்கள் நித்தியர்கள் அப்படிங்கிறத சாதிச்சு அதுக்கு மேல அசேதன தத்துவம் என்னன்னு சொல்ல போறார். அது அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குலவே நமஹா. சந்தேகம் இருந்தா கேள்வி.